தூண்டுதவ விளக்கனைய திலகவதியார் தாம் வேண்டு வரம் கொடுத்து அருளி வியன் கருணை புரிந்த சிவபெருமான் திருவருள் இன்ப வெள்ளத்தில் தோய்ந்து இருந்த திருநாவுக்கரசர்பால் வஞ்சம் நிறைந்த நெஞ்சம் கொண்ட அமணர்கள் மன்னன்பால் சென்று முறையிட்டனர். மதம் மாறினார் மருள் நீக்கியார். அவரை எவ்வாறாயினும் தண்டித்தல் வேண்டும் என்று எண்ணியிருந்தாரும் எண்ணப்படி வேந்தனும் வெகுண்டனர். மன்னன் அமைச்சர் முதலியோரை அனுப்பி அப்பத்தம்பிரானாரை அழைத்து வரப் பணித்தான். அமைச்சர் அதிகைப்பதி சென்று அரசன் ஆணையை தெரிவித்த பொழுது அதற்கு மறுமொழியாக பாடியருளியது மறுமாற்ற திருத்தாண்டகம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்ற தொடக்கத்தை உடைய வீரதேறு தமிழ்மாலையாக திகழ்வது அத்திருப்பதிகம். பதிகப்பலன் நாவார நம்பனையே பாடி மகிழும் நாவுக்கு அரசு பிரானார் திருவாய் மலர்ந்தருளிய இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்வார்க்கு பயம் என்பது வாராது. அச்சம் மகளும் தெளிவு உண்டாகும். செம்மாந்து இருக்கும் சீரிய வாழ்வு அமையும். தாண்டகச்சதுர தாண்டக வேந்தரி என்று போற்றப் பெறும் தகைமை சிவ ஞானமுத்தர் அப்பர் பெருமான் நெஞ்சு உயர்த்தி நீடிய வாய்மையால் பாடிய அருட்பனுவல் நாமார்க்கும் குடியெல்லோம் எனும் திருப்பதிகம் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்போதி. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனே அஞ்சோம் நரகத்தில் இடப்படோம் நடலையோம் ஏமாப்போம் அறியோம் பணிவோமல்லோம் இன்பமே இந்நாளும் துன்பமில்லை தாமாக்கும் குடியல்ல தன்மையான சங்கரும் நற்சங்கவின் குழைவோர் காவி நாம் என்றும் மீளாள குய்மலச்சேவணிணையே குறுகினோமே அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டும் அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டும் பார்விட்டும் பார் விளக்காரே ஐயம் புகலிடமா அம்பலங்கள் பூமி தேவி உடல் கிடந்தார் புரட்டாள் பொய்யொன்றுமையே இகளுடைய விடையுடையான் என்று கொண்ட இனி ஏதும் குறைவில்லோம் இடர்கள் தீர்ந்தோம் துகிலுடுத்து பொன்பூண்டு திரிவா சொல்லும் சொற்கேட்க கடவோமோ குறிசற்றோமே ஏ வாராண்ட குங்கைய சேர்மனை சேரோம் மாதேவா என்று வாழ்த்தி நீராண்ட புரோதாயம் ஆடப் பெற்றோம், நீரணியும் கோலமே நிகழப் பெற்றோம். காராண்ட மழை போல கண்ணீசோ கல்மனமே நன்மனமாய் கரையப் பெற்றோம். பாராண்டு பகடேறி திரிவார் சொல்லும் பணி கேட்க கடவோமோ பற்றற்றோமே. உறவாவார் உருத்திர பல்கணத்தினோர்களோ உடுப்பன கோவணத்தொடு கேளுவாமன்றே செருவாரும் சரமாட்டீமைதான் நன்மையாய் சிறப்பதே பிறப்பிச் செல்லோம். நரவார் பொன்னிதழி நருந்தாரும் சீரார் நமச்சிவாய சொல்ல பல்லோம் நாவால் நாவால் நமச்சிவாய சொல்ல வல்லோம் நாவால். சுரவாரும் கொடியானை கொடியாக் கண்ட சுடர் நயனச் சோதியையே தொடர்வுத்தோமே. என்றும் நாம் யாவர்க்கும் இடைபோமல்லோம் இருநிலத்தில் எமக்கு எதிராவாருமில்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம். சிவபெருமான் திருவடியே சேரப் பெற்றோம் ஒன்றினார் குறையுடையோமல்லோம் அன்றே. உருபிணியார் செரலழித்திட்டு ஓடிப்போனார் கொன்றினார் தலை மாலை அணிந்த சென்னியனை நண்ணிய புண்ணியத்துள்ளோமே. மூவிருகும் முதலுருவாயிரு நான்கான மூர்த்தியே என மூர்த்தியே என்று முப்பத்து மூவர் தேவர்களும் மிக்கோரும் சிறந்து வாழ்த்தும் செம்பவள திருமேனி சிவனே என்னும் நாவுடையார் நமையாளவுடையாரன்றே. நாவலம் தீவகத்தினுக்கு நாதரான காவலரையே விடுத்தாரேனும் கடவோமலோம் கடுமையோடு களவற்றோமே. நிப்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினொடு காற்றாகி நெடுவானாகி அற்பமொடு பெருமையுமாய் அருமையாகி அன்புடையார்க்கு எளிமையராய் அளக்கலாக தற்பரமாய் சதாசிவமாய் தானும் யானுமாகி நின்ற தன்மையனை நன்மையோடும் பொற்புடைய பேசக் கடவோம் பேயர் பேசுவன பேசுதுமோ பிழையற்றோமே. ஈசனை எவ்வுலகினுக்கும் இறைவன் தன்னை இமயவர்தம் பெருமானை எரியாய்மிக்க தேசனை செம்மேனி வெண்ணீற்றானே சிலம்பரையன் பொற்பாவை நலம் செய்கின்ற நேசனை மித்தலும் நினைய பெற்றோ நின்றும்பார் எம்மை நினைய சொன்ன வாசகம் மறந்தோமன்றே வந்தீரார் மன்னவனா வாழ்ந்தானாரே சடையுடையான் சங்கக்குழையோர் காதன் சாம்பரும் பாம்பும் அணிந்த மேனி விடையுடையான் வேங்கையதன் மேலாடை வெள்ளி போர் புள்ளிவுடை மாந்தோல் சார்ந்த உடையுடைய நம்மை உடையான் கண்டீர் உம்மோடு மற்றும் உளராய் நின்ற படையுடையான் பணியேக்கும் பணியோ மல்லோ ஆசமர வீசும் படியோ நாமே நாவார நம்பனையே பாடப் பெற்றோம் நாணற்ற நல்லாமே வில்லப் பெற்றோம் ஆவா என்றமையாழ்வான் அமரநாதன் அயனொடு மாக்கு அறிவறிய அனலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் தென் திசைக்கோன் தானே வந்து போராடி குத்தேவல் செய்கின்றான் குணமாக கொள்ளோம் எங்குணத்துள்ளோமே ஏ